அழகு அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு அண்ணல் மேல் வைத்த மெழுகு அது போல் நீயும் உருகு அன்பே என்று தழுவு செந்தே நள்ளி பருகு அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு Thank you.